மாலே மணிவண்ண மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான் மேலையாசை வண்ணங்கள் வேண்டுவன கேட்டியேல் மேலையாசை வண்ணங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையும் பாஞ்சசன்யமே பாலன வண்ணத்துள் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே போல விளக்க போல விளக்க கொடிய விதானமே போல விள கொடிய விதானமே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலில் இலையாய் அருளேலோரம்பாவாய் ஆலில் இலையாய் அருளேலோரம்பாவாய் மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ண சமாஞ்சதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரிததீ சுக்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தீ சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு மேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆயபுகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரம்பாவாய். திருப்பாவையில கடைசி அஞ்சு பாசுரங்கள் ரொம்ப முக்கியமானவை. உபாய உபேய நிர்ணயம், பகவானே உபாயம், பகவானே உபேயம், அவனை பிரார்த்திக்கிறோம் ஒரு பலன் வேணும்னு. என்ன பலன் வேணும்னா அவனுடைய அனுக்கிரகம் வேணும், அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணுவாளுடைய ஒரு பரம சித்தாந்தத்தை ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய பாசுரங்கள் இந்த கடைசி அஞ்சு பாசுரம். அஞ்சஞ்சு பாசுரமா பிரிக்கும் போது இந்த கடைசி அஞ்சு பாசுரம் அப்படிங்கிறது கடைசியில இருந்துட்டு நமக்கு பெரிய அர்த்தங்களை சொல்றது. நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் அப்படிங்கிறார் தேசிகன். திருப்பாவை பாட்டு 30 அப்படின்னு சொல்லாமல் 6-5 அப்படின்னு பிரிக்கிறார். ஏன்னா திருப்பாவை பாட்டு 5-5 பிரிச்சுக்கணுமா? முதல்ல இந்து அவதாரிகை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒன்னொன்னா வரா மாதிரி முதல்ல இந்து அவதாரிகை, அடுத்து 2-5, 3-5 பாகவத சுப்பிரபாதம், 4-5 கண்ணனை சேர்ந்தவர்கள் நப்பின்னை பிராட்டி உட்பட எல்லாருக்கும் சுப்பிரபாதம், 5-5 கண்ணனுக்கும் சுப்பிரபாதம் பாடி அவனை திருவோலகத்துல ஏற பண்ணி பல்லாண்டு பாடி இருக்கார். அது வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ கடைசி 5 பாசுரத்துல தனக்கு வேண்டியதை அவன்கிட்ட விஜ்ஞாபனம் பண்றாள், சரணாகதி பண்றாள். அதுல முதல் பாசுரம் அதாவது 26 பாசுரம் மாலையமணிவண்ணான். அதுல வேண்டுவனு கேட்டியேல், எங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீ கேட்டியானால் அப்போ இதையெல்லாம் சொல்றோம் அப்படின்னு தங்களுக்கு வேண்டியதை எல்லாம் சொல்றார். இந்த பாசுரத்துல திருப்பி நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் என்னென்னவோ அதெல்லாம் வேணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரத்துல திருப்பாவி நோன்பு இருந்தப்புறம் அதனுடைய பலனா என்னென்ன வேணுமோ அதை பிரார்த்திக்கிறாள். அதுக்கும் அடுத்த வாசுரத்துல சரணாகதி, அதுக்கும் அடுத்த வாசுரத்துல சரணாகதியினுடைய பலன், அதுக்கும் அடுத்த பாசுரம் கடைசி பாசுரம் 30 பாசுரத்துல திருப்பாவிக்கு பலன், திருப்பாவி அனுசந்தானம் பண்ற நமக்கு வரக்கூடிய பலன். இப்படி இந்த 5 பாசுரமும் அமையிறது. இந்த பாசுரத்துல கண்ணன் கிட்ட பலனை கேட்கிறார். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்று போன பாசுரத்துல சொல்லியிருக்கா. உன்கிட்ட ஒரு விஷயம் பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம், அதனை அனுக்கிரம் பண்ணால் நாங்க வந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்திருப்போம், உன்னையே பாடிட்டு இருப்போம் அப்படின்னா கண்ணனும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் இவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரமசுலபனாக இருக்கக்கூடிய கண்ணன் காலங்காத்தால சுப்பிரபாதத்தில் எழுப்பினா உடனே எழுந்துக்கிறான். நீ நடந்து வரணும் அப்படின்னா நடந்து வரான், சிம்ஹாசனத்தில் இருக்கணும் அப்படின்னா சிம்ஹாசனத்தில் வீட்டு இருக்கான், பல்லாண்டு பாடினால் அதை கேட்டு சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா நாம் இதை செய் அதை செய் இதை குழு அதை குழுன்னு எதை கேட்டாலும் சரி அதுக்கு தயாராக அப்படியே காத்தென்று செய்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவனுக்கு பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமம், ஒரு ஆசை. பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சத மம பிரியஹா அப்படிங்கிற அவ எங்கிட்ட எத்தனை பிரீத்தி வச்சிருக்காளோ அத போல நானும் அவ கிட்ட பிரீத்தி வச்சிருக்கேன். பகவத்கீதையில சொல்லும் போது அர்ஜுனா சதுர்விதா பஜந்தேமா, 4 விதமான ஜனங்கள் எங்கிட்ட வந்து கேட்கிறார். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாஹா சுகுத்தினோர்ஜன ஆர்த்தா ஜிஜ்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா. எங்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்கிறவாள் 4 விதமா இருக்காளாம். சில பேர் ஆர்த்தாளா இருக்கா, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் போகணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் ஐஸ்வர்யார்த்திகளா இருக்கா, கஷ்டம்னு இல்ல ஆனா எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் போறாது இன்னும் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வேணும் இன்னும் ஆசைப்பட்டு கேட்கிறவாள். முதல்ல இருக்கிறவா கஷ்டப்பட்டு கஷ்டம் போகணும்னு கேட்கிறவாள், 2வது இருக்கிறவாள் இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு கேட்கிறாள் எனக்கு இது வேணும் அது வேணும் இன்னும், இது 2வது விதம். 3வது இதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு கைவல்யம் தான் வேணும் ஆத்மானுபவம் வேணும் என்று கேட்கிறவாள். 4வது கைவல்ய அனுபவம் வேண்டாம் உன்னுடைய திருவடி வேணும் பகவத் அனுபவம் வேணும் என்று கேட்கக்கூடிய ஞானி. இப்படி 4 பேர் இருக்கலாம். சம்சார பலனை கேட்கிறவர்கள், கைவல்ய பலனை கேட்பவர்கள், மோட்சானுபவத்தை கேட்பவர்கள், சம்சார பலனை கேட்கறதுல ரெண்டு விதமா இருக்கா. ஆக நாலு பேர். அப்போ ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஜானீச்ச பரத ரிஷப, இந்த நாலு பேரும் என்ன பலன் கேட்கிறாளோ அந்த பலனை கொடுக்கறதுக்கு கண்ணன் தயாரா இருக்கான். இந்த நாலு பேரை பத்தி சொல்லும் போது உதாரா சர்வ எவைதே ஞானீது ஆத்தைவ மே மதம் அப்படிங்கிறான். வா, நாலு பேருமே உதாரர்கள் அப்படிங்கிறான். கேட்கிறா நாலு பேரை உதாரர்கள் அப்படின்னு சொன்ன முதல் வியக்தி கண்ணனாதான் இருக்க முடியும். பொதுவாக லோகத்திலேயே யார் தானம் பண்றாளோ அவனைதான் உதாராள் அப்படின்னு வா. யார் யாச்சனம் பண்றாளோ அவன் என்னானாலும் யாச்சிக்கிறவன் தானே, அவன் இவனை பார்த்து நீ உதாராள் அப்படின்னு வா. கொடுக்கறவன் தான உதாரன். ஆனா கண்ணன் நீங்க மாத்தி சொல்றான், என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை யார் கேட்கிறாளோ அவள் உதாராள் அப்படிங்கிறான். இந்த நாலு பேருமே உதாராள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாளுவா தானே. நான் கொடுக்கறேங்கிறது வாஸ்தவம் தான், நான் பலனை கொடுக்கறேன். ஆனா பலனை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கிறது அப்படின்னா, அவன் வந்து கேட்கவே தானே கிடைக்கிறது. நான் அப்பிரார்த்திதா ந கோபாயேத் அப்படிங்கிற சாஸ்திரத்துல பகவான் கிட்ட போய் பிரார்த்திச்சாதானா கிடைக்கும். எதுவானாலும் மோட்சமே ஆனாலும் சரி, சரணாகிதி பண்ணால் தான் கிடைக்கும். சரணாகிதினா பிரார்த்தனா, பிரார்த்தனா சரணாகிதி அப்படின்றது. அப்போ பிரார்த்திச்சாதானா கிடைக்கும். ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீட்சதே, யார் வந்து கேட்க போறாள், ஒரு சரணாகிதி பண்ணி எனக்கு மோட்சம் கொடு, யார் கேட்க போறான்னு காத்துருக்கானாம் பகவான். அப்போ பகவான் சொல்றான், நான் என்னமோ கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன், கொடுக்க போறேன். ஆனா என்னை குறுக்கும்படி பண்ணது அவள் தான். ஏன்னா அவ வந்து பிரார்த்திச்சபடினால என்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாள். வேற எங்கேயாவது போனா பரவாயில்ல, வேற எங்கேயாவது போயிருந்தானா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. நீ எங்கேயாவது ஐஸ்வர்யத்தை கேட்டிருந்தானா அப்ப எங்கிட்ட வந்திருக்க மாட்டாள். அப்படி இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்கணும்னு கேட்டிருக்கா இல்லையா. அப்ப என் நினைவு என்ன அப்படின்னு கேட்டானா, அவள் உதாரா, உதாரா சர்வையே வைத்தேன். அதுலயும் இந்த நாலாவது ஞானி அப்படின்னு ஒருத்தன் இருக்கோம், அவன் ஆத்மைவ மேமதம், அவன் என்னுடைய உயிரவன், என்னுடைய ஆத்மா அவன் ஞானிங்கிறவன், என் மனசிலேயே எப்பவும் இருக்கக்கூடியவன். பிரியோகி ஜானினோத்யர்த்தம் அகம் சச்சமம் அப்ரியகம். அந்த ஞானியை கேட்டு பாருங்க, உனக்கு ரொம்ப பிரியமானது எதுன்னு கேட்டானா கிருஷ்ணன் தான் பிரியம்னுவான். அத்தியர்த்த பிரியம், சொல்ல முடியாத அளவு அத்தனை பிரீதி எங்கிட்ட வச்சிருவான். அப்போ அவனுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நானும் அவளை நினைச்சிருக்கேன். எனக்கும் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. எனக்கும் அத்தியர்க்க பிரியமானவன், சொல்ல முடியாத அளவு எனக்கு பிரியமானவன் யார் அப்படின்னு கேட்டா ஞானிதான். இப்படி நாம் கண்ணன் கிட்ட பக்தி பண்றது இருக்கட்டும், நாம் கண்ணன் கிட்ட ஒரு ஆசை வைக்கிறது இருக்கட்டும், கண்ணன் பக்தர்கள் கிட்ட அத போல பல மடங்கு ஆசை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதனால்தான் இத்தனை க்ஷேமும் பண்ணி கொடுத்துருக்கானா. அதனால்தான் இவா கேட்கும் போதெல்லாம் காத்துண்டு இங்க வரணும்னா வரேன், அங்க உட்காரன்னா உட்காடுறேன், இன்னும் என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்லாம் சொல்றபடினால கண்ணனுடைய இந்த பிரேமம் தான் எல்லாத்துக்கும் மொத்த காரணம். கிருஷ்ணன் அப்படின்னாலே திருஷ்ணான் அர்த்தமா, அதாவது பகவான் சீமன் நாராயணன், நம்ம எல்லாம் சிருஷ்டிச்சவன், நம்ம எல்லாம் ரட்சிக்கிறவன், நம்ம எல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடியவன், நமக்கெல்லாம் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன், நமக்கு வேண்டிய பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டிச்சு தருவன், நமக்கு ஞானசக்தி முதலானதை எல்லாம் கொடுப்பவன். எல்லாம் பகவான் கொடுக்கும் போதும் ஏதோ வெறுமை ஒரு கடமையேன்னு கொடுக்காமல் எல்லாம் ஆசையோட கொடுக்கறானா, அந்த பகவானுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆசைங்கிற ஒரு ரூபம் எடுத்து வந்தால் அதுதான் கண்ணனா. அதைத்தான் மாலே அப்படிங்கிறார். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். கண்ணன் கிட்ட விஷயத்த கேட்கும் போது முதல்ல மாலேன்னு ஆரம்பிக்கிறார். மால் அப்படின்னா வியாமோகம், மால் அப்படின்னா அன்பு, மால் அப்படின்னா பிச்சு. அன்புன்னு சொன்னா கூட போறாது, ஒரு பைத்தியம். கண்ணனுக்கு பக்தர்கள் கிட்ட அன்பு பைத்தியம், எதை வேணா செய்வான் அவர்களுக்காக, நான் எதை வேணா செய்வேன்னு காத்துட்டு காணான். அதனால்தான் மாலேன்னு அழகா கூப்பிடுறார். ஓங்கி உலகந்த உத்தமன்னும் பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு நாராயணன் அப்படின்னு இப்படியெல்லாம் சொன்னது இருக்கச்ச, இப்பதான் கிருஷ்ணாவதாரத்துல முக்கியமான குணத்தை இப்பதான் சொல்றாராம். இதெல்லாம் ராமாவதாரத்துல முக்கியமான குணத்தை பிராட்டி சொல்றார். விதிதசஹி தர்மஜ்ஞஹா சரணாகத வத்சலஹா அப்படிங்கிறார் ராமன் கிட்ட. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணத்துல முக்கியமானது எதுங்க கேட்டானா வத்சலஹா, வாத்சல்யம் அதிகம், எல்லாரையும் மன்னிக்க கூடியவன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி கிருஷ்ண அவதாரத்துல இருக்க முக்கியமான குணம் எதுன்னு கேட்டானா பிரேமம். நமக்கு கண்ணன் கிட்ட இருக்கிற பிரேமங்கிறது கூட அளந்து விடலாம், ஆனா கண்ணனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரேமம் அளக்க முடியாது. அதனால்தான் உதாராக அப்படின்னு சொல்றான். அதுவே அதுக்கு காரணமா இருக்கு, அதுவே அதுக்கு உதாரணமா இருக்கு. அதனால கண்ணன் அப்படி நடந்து வந்து அந்த திருவோலக்கத்துல இருந்திருந்து இவளை பார்த்து என்ன வேணும்னு கேட்கும்போது இப்படி ஒரு பிரேமம் இருக்கே அப்படிங்கறதுக்காக மாலே, போன மாசத்துல நெடுமாலேன்னு சொல்லியிருக்கான். நெடுமாலேன்னு சொல்வா, திருமாலேன்னு சொல்வா. இப்ப கண்ணான்னு சொல்லாமல் மாலே அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். மாலே மணிவண்ணா, அந்த அன்பு தெரியற மாதிரி மணிவண்ணா ஆச்சரியமான ரூபம் இருக்கான், திருமேன் இருக்கு. அவனுடைய அன்பெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு திருமேன். மார்கழி நீராடுவான், அந்த மால் வியாமோகம், கண்ணனுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வியாமோகத்தை எத்தனை வார்த்தையினாலையும் சொல்ல முடியாதான். பல உதாரணங்கள் பார்க்கலாம். விபீஷன் போய் சரணாகதி பண்ற ராமாவதாரத்துல அனுஜோ ராவணசியாகம் அப்படிங்கிற பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணும் போதும் தன்னுடைய அயோக்கியதை முன் வைக்கிறார். எனக்கு ராமன் கிடைப்பானான்னு சந்தேகம் இவருக்கு, விபீஷனுக்கு. நான் ராவணன் கிட்டேன்னு வந்திருக்கேனே, சத்ருபக்ஷத்திலேன்னு வந்திருக்கேனே, நீ யார் அப்படின்னு கேட்டானா அனுஜோ ராவண சியாகம் அப்படிங்கிறார். நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன். ராவணனுடைய தம்பிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரா, சத்ருபக்ஷத்திலேருந்து வந்தவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரா, எனக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்குமா? சர்வலோக சரண்யாய அப்படின்னு இருந்தாலும் போய் அவனை சரணாகதி பண்ணலாம்னு இருந்தாலும் பெருமாள் கருணையினால்தானே அனுகிரகம் பண்ணணும், அந்த கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு போறார். பெருமாள் நமக்கு கிடைப்பாரான்னு விபீஷன் நினைச்சிட்டு இருக்கும்போது பெருமாள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, விபீஷன் நமக்கு கிடைச்சான், ராவணன் நமக்கு கிடைப்பானான்னு நினைக்கிறாராம். அதனால்தான் ஆணையினம் ஹரிசிரேஷ்ட எதிவா ராவணஸ்வயம் அப்படிங்கிறார் சுக்ரீவன் கிட்ட கடைசியில் சொல்லும்போது. விபீஷனுக்கு நான் அபயம் கொடுத்தாச்சு, தத்தவசிய அபயம் மயா, அபயம் கொடுத்தாச்சு, நீரே போய் விபீஷனை கூட்டுன்னு வந்துடும் சுக்ரீவன் கிட்ட. சுக்ரீவன் தான் முதல்ல விபீஷனை கூட்டுக்க கூடாதுன்னு சொன்னவன். அவனுக்கே சமாதானங்கள்லாம் சொல்லி இனிமேல் அவனை பேச விட்டாமல் பண்றதுக்காக தத்தம் அப்படின்னுட்டார். அபயப்பிரதானம் பண்ணியாச்சுன்னு சரி முடிச்சுட்டார். இப்ப விபீஷனை கூட்டுண்டு வரணும், நீ போய் கூட்டுண்டு வான்னுட்டார் சுக்ரீவனிய. ஆணையினம் ஹரிசிரேஷ்ட. அதுக்கு அடுத்த வரி என்ன கேட்டா, எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் கூட்டுண்டு வான்னு. அப்போ இவர் மனசுல அத்தனை ஆசை இருக்கு, விபீஷணன் தானே வந்திருக்கான், இன்னும் ராவணன் வரலையே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சுக்ரீவன் கிட்ட சொல்றாராம், இங்கிருந்து அங்க போய் வாசல் வரைக்கும் போய் அங்க விபீஷன் வந்திருக்கானா பார்த்து, விபீஷன்ல ராவணன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பி மறுபடியும் இங்க ஓடி வந்துடாத, ராவணன் தான் வந்திருக்கான் சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சுடாத, ராவணனா இருந்தாலும் கூட்டுன்னு வந்துரு அப்படின்னு. அப்போ நமக்கு பெருமாளை கிடைக்குமா அப்படின்னு விபீஷன் நினைக்கும் போது, நமக்கு விபீஷன் கிடைச்சா போறாதே ராவணன் கிடைக்குமா கிடைப்பானா அப்படின்னு பெருமாளுடைய நினைவு இருக்கான். அதுதான் மாலே மணிவண்ணா வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென்று ஆர்வுற்ற என்னை எழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே அப்படிங்கிற நம்மாழ்வார். காட்கரையப்பனை சேவிக்கணும் ரொம்ப நாள் ஆசையாம். திருக்காட்கரை எம்பெருமான், வாமனப்பெருமான் பெயர். திருக்காட்கரை அப்பன் அவனை சேவிக்கணும் நம்மாழ்வாருக்கு ரொம்ப நாளாவே ஆசை. நம்மாழ்வார் இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் திருநகரியில திவ்ய தேசத்து எம்பெருமான்லாம் சேவை கொடுக்கிறார். அதுல காட்கரை எம்பெருமானும் வந்திருக்கார். பல எம்பெருமான்கள் வரிசையா நின்று ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறாளாம். நம்மாழ்வாருக்கும் கலியனுக்கும் பெரிய வித்தியாசம் இது. கலியன் ஒவ்வொரு திவ்ய தேசமா போய் பெருமாளை சேவிக்கிறார், பெருமாள் சேவை கொடுக்கிறார். நம்மாழ்வார் ஒரே இடத்துல உட்காந்துருக்கார், ஆழ்வார் திருநெல்வேலியில திருப்புள்ளியில உட்காந்துருக்கார். அங்க எல்லா தேசத்து எம்பெருமானும் கியூல நின்று சேவை சாதிக்கிறார். பெருமாள் கோயில்ல நாம கியூல நிக்கிற மாதிரி ஆழ்வார் சந்நிதியில பெருமாள்கள்லாம் கியூல நிக்கிறாளாம். வரிசையானது சேவை சாதிச்சுட்டு இருக்காள். எல்லாருக்கும் பாசுரங்கள் இடுறார் நம்மாழ்வார். அப்ப இந்த திருக்காட்கரை அப்பனை சேவிக்கணும்னு ரொம்ப நாளும் ஆசை இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் அந்த பெருமாள். அப்ப சேவிக்கும் போது என்ன பண்ணணும் கேட்டா, வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில், அவனை திருக்காட்கரை அப்பன் அப்படியே வாரி விழுங்கிடணுமா கண்ணால. என்ன பெருவிடாய்ப்பட்டவன், ரொம்ப நாளா பசியா இருக்கிறவன், ரொம்ப தீர்த்த தாகத்துல இருக்கிறவன், அவன் முன்னாடி ஆகாரத்தையும் தீர்த்தத்தையும் வச்சானா மொத்தத்தையும் வாரி விழுங்கிடுவான் அவன். இல்ல அப்படின்னா மெதுவா கொஞ்சம் எடுத்து பார்த்து எப்படி இருக்கு, நன்னா இருக்கா நன்னா இல்லையா, அப்படி இப்படி எல்லாம் பார்த்துருப்பான் மத்த பேர். அப்படி இல்லாமல் திருக்காட்கரை அப்பட பார்க்கணும்னு அத்தனை ஆசையாக இருக்கு, அத்தனை தாகம், அத்தனை பசியில இருக்கிறவர் அந்த திருக்காட்கரை அப்பன் வந்தானா கண்களால அவனை வாரி கொஞ்சம் கூட பாக்கி இல்லாதபடி அவனை விழுங்கிடணும் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு ஆசை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா திருக்காட்கரைப்பன் கிட்ட வந்துட்டார். நம்மாழ்வார் அத்தனை ஆசையோட கண்களை திறந்து வச்சு பார்க்கிறார். வாடிக்கொண்டு உன்னை விழுங்குவான் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டானா, அந்த திருக்காட்கரை அப்பன் தன்னுடைய கண்களை இன்னும் மலர விழித்து இந்த ஆழ்வார் அப்படியே வாரி விழுங்கிட்டான். ஆழ்வார் காத்திருக்கார், ஆனால் அவன் இன்னும் கண்களை மலர் வைத்து, ஏன்னா ஆழ்வார்கிட்ட அத்தனை ஆசை, ஆழ்வாரை பார்க்கணும்னு ஆசையோட வந்த திருக்காட்கரை அப்பன் ஆர்வுற்ற என்னையுடைய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். அவன் தன் கண்களால என்ன அப்படியுமே மொத்தமும் சாத்துட்டான். காருக்கும் காட்கரையப்பன் கடியனே அப்படிங்கிற அந்த காட்கரையப்பன் மகா கடியன், ரொம்ப அவசரக்காரன். நமக்கு முன்னாடி காத்தல் இருக்கக்கூடியவன், நாம சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரம் சொல்ற. அது பெருமாளுடைய மால், அதனால்தான் மாலே விபீஷனை பார்த்து லோச்சனாபியாம் பிவன் இவங்கிறார் வால்மீகி. விபீஷன் கிட்ட வந்த உடனேயே பெருமாள் ஸ்ரீராமன் அவன் அப்படி ஒரு பார்வை பார்த்தாராம். வால்மீகி சொல்ற, பார்வை பார்க்கல, பார்வையினால விபீஷனை சாட்டு விட்டார், விழுங்கிட்டாராம். அப்படி ஒரு பார்வை பார்த்திருக்க, என்ன கேட்டா எத்தனை ஆசையோடு கூட பார்த்திருக்க அந்த மாதிரி. அதே மாதிரி நாம கொஞ்சம் ஆசை, நம்ம ஆத்துல திருவாராதனம் பண்றோம், திருவாராதனம் பண்ணும்போது பிரீதியோட திருவாராதனம் பண்ணணும், பக்தியோட திருவாராதனம் பண்ணணும். எந்த அனுஷ்டானம் பண்ணாலுமே அதுல பக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். ஏன்னா குறியா நிஜ கர்மாதி பக்தியந்தம் குறியாது பிரீத்தீவ காரிதா அப்படின்னு ஆள வந்தார் சொன்னார். இந்த கர்மத்திலேருந்து ஆரம்பிச்சு எதை பண்ணாலும் பிரீத்தி ரொம்ப முக்கியம்னார். அத ஆன்மீகத்துல நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்ல கொண்டு வந்திருக்கார் ஆச்சாரியார். சந்தியாவதனம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலுமே பக்திங்கிற அம்சம்தான் ரொம்ப பிரதானமா இருக்கணும். திருவாராதனம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், ஏன்னா பெருமாள் நமக்காக இங்க ஏழு இருக்கார் அப்படிங்கறதுனால அத்தந்த பக்தியோட கூட பெருமாளுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கணும், எல்லா உபச்சாரங்களையுமே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப இவன் பண்ற நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல ரொம்ப பிரதானமானது திருவாராதனம் ஆனபடினால அதுக்காகவே காத்திருந்து காத்திருந்து எப்ப திருவாரம் பண்ண போறோங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் சந்தியாவந்தனத்துல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணி திருவாரம் பண்ணச்ச பிரீத்தியோடு கூட திருமஞ்சனம், பிரீத்தியோடு கூட சுப்பிரபாதம், பிரீத்தியோடு கூட அலங்காராசனம், பிரீத்தியோடு கூட பெருமாளுக்கு நிவேதனம், பிரீத்தியோடு கூட சாத்து முறை எல்லாம் அழகா அப்படி பிரீத்தியோட பண்ணிட்டு இருக்கானா. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, இவனை காட்டிலும் அத்தியந்த பிரீத்தி வச்சபடினால இவன் நிட்ட வழக்கா அவருக்காராம். தொங்கி சத்தியவிரத சுருகா தார்மிகா திருட விக்ரமஹா பரீட்சகாரி ஸ்மிருதிமானே நிசிருஷ்டாத்மா சுகிருத் சுச்சாம். தன்னை கொடுத்து வச்சிருக்கானோ, அவனுக்கு எத்தனை பிரீத்தி இருந்தால் இது மொத்தத்தையும் ஏத்துண்டு கடைசியில பொட்டியை மூடினா அவன் பேசாம இருக்கான். ஒரு கிரகத்துல இருந்து அந்த கிரகத்திலயும் ஒரு ரூம்ல அதுலயும் ஒரு பெட்டிக்குள்ள ஒரு மூலையில ஒரு பெட்டிக்குள்ள இருந்துண்டு அந்த கிரகம் மொத்தமும் பரம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு காத்துருக்கான் பகவான். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து நாழ்வார் சொல்றார். கண்கள் சிவந்து இருக்கானா மனசுக்குள்ள இருக்க பெருமான பத்தி சொல்றார். அந்த மாதிரி வாத்சல்யத்தினாலே கண்கள் சிவந்து பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கானா. வானரங்கள்லாம் சொல்ற இந்த ஸ்லோகத்தை தொங்கி சத்தியவிரதஹான் இதே விபீஷண சரணாகிதி கட்டம்தான். விபீஷண சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்துருத்து. வானரங்கள் தான் கிளப்பிட்டான், சுக்ரீவன்னா கூடாதுங்கிற அபிப்பிராயத்துல இருக்க. அப்ப பெருமாள் என்ன பண்ணார், நீங்க எல்லாருமே உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு விட்டார். விபீஷண பத்தியான உங்களுடைய அபிப்பிராயத்தை எல்லாருமே சொல்லுங்க அப்படின்னு ஒரு மந்திராலோசனை மாதிரி ஒண்ணு நடத்திட்ட. பெருமாளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, கடைசியில சொல்றா மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம், அவனை விட முடியாதுன்னு, என்னால விட முடியாதுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி வானரங்களை பேச வைக்கிற, அப்ப அவ சொல்ற ஸ்லோகம் தான் தொங்கி சத்தியவிரத சூரா தார்மிகா திருடவிக்கிறான். நீர் எதுக்கு எங்களை கேட்கணும்? நீர் சத்தியவிரதராச்சே, நீர் ஒரு விரதம் எடுத்திருந்தால் அதிலிருந்து உண்மை மாற்ற முடியுமா? இல்ல உம விரதத்துக்கு ஏதாவது தடைகள்லாம் உண்டு, இதெல்லாம் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பயமுறுத்த முடியாது. ஏன்னா சூரராஜ், யார் உண்மை என்ன பண்ண முடியும்? இல்ல நீர் எடுத்த விரதம் சரியில்லை, பெருமாள் ஒரு விரதம் எடுத்திருக்க, யார் வந்து ஆசிரியிச்சாலும் அவளுக்கு அபயம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு விரதம். அவ வாடரங்கள் முதல்ல இந்த விஷயம் ஆரம்பிக்கிறார், தும் ஹி சத்தியவிரதா, நீர் சத்தியவிரதராச்சே, நீர் விரதம் எடுத்தாச்சுன்னா அதை மாத்த முடியுமா யாராலேயாவது? இல்ல உம்முடைய விரதமானது அந்த அவனுக்கு அபயம் கொடுத்தீர்னா உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு உன் பயமுறுத்தலாமான்னு கேட்டா அதுவும் நடக்காது. ஏன்னா சூரகா, எத்தனை ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை ஒண்ணும் இல்லாத பண்ணக்கூடியவர். இல்ல நீர் எடுத்திருக்கிற விரதம் இருக்கே, யாரா இருந்தாலும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற விரதம், இது தர்மம் இல்ல, எல்லாரையும் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு உனக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா பரம தார்மிக நீர் தர்மம் இது அதர்மம் இதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும். தார்மிகம் திருட விக்ரமா, இல்ல உங்களுடைய பராக்கிரமம் அது ரொம்ப திருடமா இருக்கு. இப்படி எல்லாம் நாங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் கடைசியில ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டா, அப்போ மாற முடியாத அளவு, அதாவது யார் வந்தும் உம பராக்கிரமத்தை அசைக்க முடியாது. பரீட்சகாரி ஸ்மிருதிவானே, இப்படி பல குணங்கள் உமக்கு இருக்கு. அப்போ உமக்கு போய் நாங்க எதுக்கு சொல்லணும்? நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உமக்கு போய் நாங்க எதுக்கு உபவாதம் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும்? ஆனால் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, நிசிஷ்டாத்மா சுகுருச்ச, நீர் உமையே எங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கு. ஆனால் இந்த வானரங்கள் கிட்ட கேட்டு, வானரங்கள் சொல்றத கேட்டு நாம விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கேன். நீர் ஆத்மதானம் பண்ணிருக்கேன், நான் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லல, நீங்க சொல்லுங்கிற வானரங்களை. அப்போ எப்படியானால் பெருமாளானவர் கிரகத்துல நம்ம கிட்ட தன்னை கொடுத்து வச்சு என்ன ஆராதனம் பண்ணிட்டுருங்கோ, சாலக்கிராம மூர்த்தியா வச்சு என்ன ஆராதனம் பண்ணிட்டுருங்கோ, நான் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறேன் அப்படின்னு தன்னையே நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காராம். அந்த மாதிரிதான் வானரங்கள் சொல்றா, நீர் உண்மையே எங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கு, வானரங்களுக்கு நடுவுல உட்காந்து உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்னு கேட்டுண்டு, இதெல்லாம் உமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீர் கேட்டபடினாலும் சொல்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் சொல்றா. வா சர்வஜனா ஆச்சே, இருந்தாலும் நாங்க சொல்றோம். ஏன்னா நிசிஷ்டாத்மா சுகிருச்சா, அதுதான் முக்கியமானது. சுகிருத்துகள் கிட்ட, நல்ல பக்தர்கள் கிட்ட தன்னையே கொடுத்து வச்சிருக்கான். நம்ம திருவாராதனத்திலே அப்படிதான், அதைத்தான் இவர்கள் பார்க்கிறாள். கண்ணன் தன்னை கொடுத்துருக்கானே நம்ம கிட்ட, நம்ம எதை சொன்னாலும் கேட்டு இருக்கானே அப்படிங்கிறதுக்காக. மாலே வியாமோகம் உள்ளவனே, வியாமோகமே அன்பே வடிவானவனே மணிவண்ணா, உன்னுடைய வியாமோகம் தெரியும்படி பிரகாசமான ஒரு திருமேனி உடையவன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மணிவண்ணாங்கிற மழைவண்ணா அப்படிங்கிற, மேகவண்ணா அப்படிங்கிற, முகில்வண்ணன் வந்திருக்கு முன்னாடியே, மழைவண்ணன் ஆழ்வார்கள் சொல்றது, அது போல மணிவண்ணன் அப்படிங்கிறதும் அப்படி பிரகாசமா இருக்கிறபடினாலையும் அப்படி ஸ்வச்சமா இருக்கிறபடினாலையும் ரத்னம் போல பெருமாளுடைய திருமேன் இருக்கிறபடினாலையும் மணிவண்ணா. அது மாத்திரம் இல்ல, மணிவண்ணம்னா மணி சுவாவம் அர்த்தம், ரத்தத்தினுடைய சுவாவம் மொத்தமும் கண்ணனுக்கு இருக்கான். ரத்னம் ஒருத்தன் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல விலை மடிக்க முடியாத உயர்ந்த ஒரு ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் யாருக்குமே பயப்பட வேண்டாம், எந்த கவலையும் கிடையாது, ஏன்னா மகா பணக்காரன். அந்த மாதிரி கண்ணன் நம்ம கையில இருந்துட்டான்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது, இது இல்லையே அது இல்லையேன்னு கவலம் கிடையாது, கையில ரத்தனம் இருக்கு. அது மாதிரி நமக்கு இந்த இது இல்லையே அது இல்லையே இந்த அனுபவம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், கண்ணன் நம்ம கையில இருக்கான். மகாரத்னம் ஒருத்தன் கையில இருந்தானா அவன் பணக்காரன், எல்லாரும் அவன் காலில் விழுவாள். அது மாதிரி கண்ணன் நம்ம கையில இருந்தானா நம்ம காலில எல்லாரும் விழுவாள். அந்த ரத்னங்கிறது ஸ்திரமான பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி கண்ணன்கிறவன் ஸ்திரமான நமக்கு என்னைக்கும் இருப்பான், நமக்கு எது வந்தாலும் போனாலும் எந்த ஐஸ்வர்யம் வரும் போகும் என்னவெல்லாம் ஆகும், ஆனா கண்ணன்கிற ஐஸ்வர்யம் மாத்திரம் ஸ்திரமா இருக்கும். ரத்னங்கிறது பரமபோக்கியமா இருக்கும், அதாவது கையில ரத்னத்தை வச்சிருந்தா அடிக்கடி எடுத்து எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பான், இது இருக்கே இது இருக்கேன். அது மாதிரி கண்ணன் பரமபோக்கியம், இப்போ அவனை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ரத்தனத்துக்கு விலை மதிப்பே சொல்ல முடியாது, அது மாதிரி கண்ணனுக்கும் மதிப்பே சொல்ல முடியாது. அப்படி மகா உயர்ந்தவன் ரத்னம், மங்களகரமானது. கண்ணனும் மங்களகரமானவன், க்ஷேமத்தை எல்லாம் பண்ணக்கூடியவன். ரத்னத்தை ரொம்ப சுலபமா காப்பாற்ற முடியும், நிறைய இடத்தெல்லாம் அடைக்காது, சின்னதா இருக்கு. அது மாதிரி கண்ணனையும் அழகா ஒரு பெட்டியில் வச்சு காப்பாற்ற முடியும். ரத்னத்தை எடுத்து கையில வச்சுக்கலாம், முந்தானையில போட்டு முடிச்சுன்னு ஊருக்கு எடுத்துன்னு போயிடலாம். அந்த மாதிரி கண்ணனையும், நாம சால கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்ணனையும் அப்படி எடுத்து பெட்டியில வச்சுட்டு ஒரு மூட்டை முடிச்சு போட்டுன்னு அப்படியே ஊருக்கு எடுத்துன்னு போய் அங்க போய் ஆராதனை பண்ணிக்கலாம். ஏன்னா விலை மதிக்க முடியாத வஸ்து அப்படிங்கிறது, ரொம்ப பெரிய வஸ்துவா இருந்தா அது எடுக்கிறதும் கஷ்டம். 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது கஷ்டம், இங்க வச்சு எப்படி எடுத்துட்டு போனோம். ஆனா கண்ணன் எடுத்துட்டு போனோங்கிறது அப்படி கிடையாது, அது ரொம்ப சுலபம். ஏன்னா பெட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிடலாம், வஸ்திரத்துல முடிஞ்சு பட்டுல வச்சு சுத்தி முடிஞ்சு ஏழை பண்ணிட்டு போயிடலாம். அப்போ ரத்னத்துக்கு இத்தனை சுபாவம் இருக்கே, அது மொத்தமும் கண்ணனுக்கு இருக்கான். அதான் மாதே மணிவண்ணா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு, பெரியவாச்சம்பிள்ளையும் வியாக்கியானம் பண்ணிருக்காரு, சுவாமி தேசியன் அழகா ஒரு ஸ்லோகமே சாய்ச்சிருக்கார். அத்ராசம் மாலதம் ரத்னம் ஸ்திரம் போக்யம் பிரகாசகம் மகார்க்கம் மங்களம் மான்யம் சுரக்ஷம் சுக்கிரகம் திருநாம். ரத்னத்துக்கு இருக்கக்கூடிய 10 சுபாவம் கண்ணனுக்கு இருக்குங்கிறார். ரொம்ப சுலபமானது, ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடியது, ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்னு, ரொம்ப கௌரவத்தை கொடுக்கக்கூடியதுன்னு என்னென்ன சுபாவங்கள் இருக்கோ அது மொத்தம் கண்ணன் கிட்ட இருக்குங்கிறார். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். கண்ணன் என்னன்னு கேட்டான், நாங்கெல்லாம் மார்கழி நோன்பு நோக்குறோம், அந்த நோன்புக்கு வேண்டியதெல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மேலையாறு செய்வனகள், கண்ணன் மார்கழி நோன்பா, இது என்ன புதுசா இருக்கே, இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இது எங்க வேதத்துல சொல்லியிருக்கா இல்ல ஸ்மிருதியில இருக்கா எங்க இருக்கு, எந்த மகரிஷி சொன்ன மனு சொல்றாரா, எனக்கு ஒண்ணு தெரியலையேங்கிறான் கண்ணன். அதுக்குதான் பதில் சொல்றான், மேலையாறு செய்வனகள் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, முன்னாடி இருக்கிறவா அனுஷ்டானம் பண்ணியிருக்கா, அதைத்தான் நாங்க பண்றோம், பூர்வர்கள் செய்த அனுஷ்டானம் இது, அதுக்கு மேல வேற என்ன வேணும், எல்லா சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இது அப்படிங்கிறதான சம்பிரதாயம், பூர்வார்களுடைய அனுஷ்டானம் தானே உயர்ந்தது. அதைத்தான் பழைய இடத்துல இவாளே சொல்ற, தர்மஜ சமய பிரமாணம் வேதார்ச்ச அப்படிங்கிற, பூர்வாச்சாரியர்களுடைய சமயம் எது இருக்கோ அதுதான் பிரமாணம். நமக்கே கூட ஒரு சந்தேகம் வந்துருத்துன்னு வச்சுக்கோம், நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் எடுத்து பாக்குறத காட்டிலும் முன்னாடி இருக்கிறவாள் ஆச்சாரியர்கள் என்ன அனுஷ்டானம் பண்ணால் பார்த்தான்னா அதுலதான் ஒரு தெளிவு பிறக்கும். தர்மசாஸ்திரத்துல பார்த்தா குழப்பம்தான் அதிகமாகும், முன்னாடி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா அப்ப நமக்கு தீர்மானமாகும், நிச்சயமா இருக்கும். வேதமே இந்த வழிதான் காண்பிக்கிறது பல இடத்துல, கண்ணனே இதைத்தான் சொல்லியிருக்கான், எத் எத் ஆச்சாரத்தை சிரேஷ்டாகங்கிறான், பெரியோர்கள்லாம் எது செய்கிறாளோ அதை தான் செய்வா ஜனங்கள்ங்கிறான். வேதமே எந்த விஷயத்தை சொல்லும் போதும் நான் சொன்னேன்னு சொல்லாது, பிரம்மவாதினோ வதந்தி பிரம்ம வித்துகள் சொல்றாள் அப்படின்னு. சகோவாச்ச வியாசப்பாராசரியா, வியாசர் சொன்னார், எத்வை கிஞ்ச மனுரவதே சஜம் மனு சொன்னார் அப்படிதான் வேதம் எடுத்து சொல்றது. தான் சொல்றதை காட்டிலும் அவா சொல்றதுக்கு பிரமாணம் அதிகம் அப்படின்னு வேதமே வச்சிருக்கு. அதனால மேலையாறு செய்வனகள், முன்னாடி இருக்கிறவா செஞ்சா அதுதானே பிரமாணம், அவ என்ன செய்கிறாளோ அதை செய் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு வேதத்திலேயே உபனிஷத்துல. யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதா, உனக்கு எங்க சந்தேகம் வந்ததோ அந்த இடத்துல மகான்கள்லாம் எப்படி இருக்காங்கிறத பாரு, அதை பார்த்து அதே மாதிரி நீ நடந்துக்கோ இன்னும் வேதம் எடுத்து காமிக்கிற. அதனால மகான்கள்லாம் இந்த மார்கழி நோன்பு இருக்காது, எங்களுக்கு அதுதான் வேணும், அது போதும், மகான்களை காண்பிச்சுதான் ஆச்சாரம் அனுஷ்டானம் வரணும் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல பிரதான். செய்யாதன செய்யும் அப்படின்னா 2வது பாட்டுல வையத்து பாட்டுல, பூர்வர்கள்லாம் எதை செய்யலையோ அதை நாங்க செய்ய மாட்டோம். இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அவர்கள்லாம் எதை செய்தார்களோ அதை செய்வோம், அவ்வளவுதான். சரணாகதி இருக்கு, சரணாகதிக்கே என்ன பிரமாணம் அப்படின்னு கேக்குறா, சரணாகதி பண்ணணுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா மேலையாறு செய்வனகள், வேதத்துல இருக்கு ஸ்மிருதியில இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும், ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணிருக்கா, ஆச்சாரியர் ஆள வந்தாரோ இல்ல நாதமணிகளோ நம்மாழ்வாரோ பகவத் கிராமானுதரோ எல்லாருமே சரணாகதி பண்ணவாள் தான், மொத்த பேருமே, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ நாமளும் பண்ண வேண்டியது தானே, அதை காட்டிலும் வேற என்ன பிரமாணம் இருக்க முடியும்? அதுக்கப்புறம் வேதத்தில் இருக்கு, ஸ்மிருதிகளில் இருக்கு, பாஞ்சராத்திர சமீதையில் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், இதுதான் பிரதானமாக ஒரு பிரமாணமாக இருக்கு. மேலையா அது செய்வனகள் சரணாகதிக்கே இப்படியான்னா, சரணாகதி பண்றவனை காப்பாத்தனம், சரணாகத ரக்ஷணம் அப்படின்னு ஒரு தர்மம் பெருமாள் வச்சுருக்க, அவரே இதைத்தான் பிரமாணமா சொல்றார். மறுபடியும் அதே விபீஷண சரணாகதி கட்டத்துக்கு போவோம். விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ பெருமாள் நான் அபயப்பிரதானம் பண்றேன்னு சொன்னார். அப்போ அதுக்கு பிரமாணம் எடுத்து சொல்றார். நான் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் என்னன்னு கேட்டா, ரிஷேகே கன்வச்ச புத்திரேன கண்டுனா பரமரிஷினா ஸ்ருணு காதாம் புரா கீதாம் தர்மிஷ்டாம் சத்தியவாதினாங்கிறார். ரிஷி மகரிஷி கன்வர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல பெரிய ரிஷி அவர், வேத வேத மந்திர திரஷ்டா அவர். அவர் பேர்ல கான்வ சம்ஹிதா அப்படின்னு கான்வ பாட்டமே இருக்கு. அந்த கன்வருடைய புத்திரர் ஒருத்தர் கண்டு அப்படின்னு பெயர். அவர் பரம ரிஷியாம், இவரை காட்டிலும் பெரிய ரிஷி அவர், வேதத்தினுடைய தாத்பரியங்கள்லாம் தெரிஞ்சின்றவர். அந்த கண்டு மகரிஷி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், ஸ்ருணு காதாம், ஒரு காத பாடியிருக்கார், ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். ஒரு ஸ்லோகம் இல்ல, கண்டு மகரிஷி சொன்ன ஸ்லோகத்தை இப்ப சொல்றேன்னு எல்லாரும் கேளுங்கிற பெருவாள் பெருவாள் உபன்யாசம் இது. வானரங்கள் கிட்ட கண்டு மகரிஷி என்ன சொன்னாருங்கிறத சொல்றேன், இப்ப கேளுங்க. அவர் சொன்னதை நான் செய்ய போறேன், கண்டு மகரிஷியுடைய சித்தாந்தத்தை நான் செய்ய போறேன். மேலையா அரு செய்வனகள் என்ன கேட்டா, பத்ராஞ்சலி புட்டம் தீனம் யாசந்தம் சரணாகதம் நகஞ்சாத்து ஆண்டு சம்சியார்த்தம் அபி சத்துவம் பரந்தபா அப்படிங்கிறார். பத்ராஞ்சலி புட்டம், கையில அஞ்சலி வச்சுட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை கைவிடக்கூடாது. கண்டு மகரிஷி சொன்ன வாக்கியம் இது, பெருமாள் அதுதான் பிரமாணமா எடுத்து சொல்ற. பத்ராஞ்சலி புட்டம், கையில அஞ்சலி பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை கைவிட முடியுமோ? தீனம், அஞ்சலி கூட பண்ண வேண்டாம். ஒருத்தன் தீனனா வந்து நிற்கிறான், எனக்கு வேற கதி இல்லைன்னு சொன்ன மாதிரி நுந்து அப்படியே உடம்பெல்லாம் தளர்ந்து போய் கையில அஞ்சலி கூட பண்ணலன்னு நினைச்சுப்போம், அஞ்சலி பண்ண வேண்டாம். வேற வழி இல்லாமல் கதி இல்லாமல் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நொந்து போய் இப்படி ஒத்த வந்து நின்றானா அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? பத்ராஞ்சலி புட்டம் தீனம் யாசந்தம், அப்படி தீனனா வரலன்னு கூட இருக்கட்டும், அது கூட இல்லன்னு நிச்சுப்போம். யாசந்தம், ஒருத்தன் தீனனா வரல, அஞ்சலி பண்ணல, ஆனா யாச்சனை பண்றான், என்ன கொஞ்சம் காப்பாத்தும் அப்படின்னு மிடுக்காதான் சொல்றான். தீனனா வந்து நான் வேற கதி இல்லாம வந்திருக்கேன்னா இல்ல, யாச்சந்தம், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், என்ன கொஞ்சம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுவோம். இப்படி கேட்டானா அதை செய்யாம இருக்க முடியுமா? நம்ம கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான்னா அவனை காப்பாத்தாம இருக்க முடியுமாங்கிற. பத்ராஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் அப்படின்னா யாச்சனையே பண்ணல ஒருத்தன், இதுவும் பண்ணல, நம்ம மாத்துக்கு வந்திருக்கான்னு இருக்கும், வேற ஒண்ணுமே பண்ணல அவன். நம் மாத்துக்கு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னா அப்ப அவனுக்கு வேண்டியது நம்ம செய்து தரணுமா வேண்டாமா? அவன் அஞ்சலி பண்ணல, அவன் தீனனா இல்ல, அவன் யாச்சனை பண்ணல, இருந்தா கூட நம்ம இருந்த இடம் தேடி வந்திருக்கான் அப்படின்னா அப்ப அவனுக்கு நம்ம வேண்டியதெல்லாம் செய்து தரணுமா வேண்டாமா? பெருமாள் அப்படி நினைக்கிறாரா? கோயிலுக்கு ஒருத்தன் வந்துட்டானா போருங்கிறான், வந்துட்டானா அவன் காரியத்தை செஞ்சு தரணுமே, வந்தப்பறம் அவன் சேவிக்கிறானா இல்லையாங்கிறது இருக்கட்டும், வந்துட்டானாலே பெருமாளுக்கு ஒரு பாரம் மனசுல, இங்க வந்துட்டானே இவன் காரியத்தை ஏதாவது முடிச்சு கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறாராம். ஏன் அப்படி நினைக்கிறார்னா, அந்த கண்டு அப்படி சொல்றத அப்படி வேணா ஒருத்தன் வந்துட்டானா கூட போடும் நகன்யாத ஆண்டு சம்சார்த்தம், அவனை குரூரமா பார்க்க கூடாது. அப்படி சத்ரு பரந்தப, வந்தவன் சத்ருவாவே இருக்கட்டும், சத்ருவாவே இருந்தா கூட அவனை கொல்லக்கூடாது. பரந்தபாங்க உன்னுடைய பிரபாவத்தை உன்னுடைய பராக்கிரமத்தை அவன்கிட்ட காமிக்க கூடாது. என்ன யாரு கேட்டா, உன்னோட யுத்தம் பண்றவங்க கிட்ட காமிக்கிறவே தவிர இவங்கிட்ட காமிக்க கூடாதுங்கிற அந்த மாதிரி கண்டு மகரிஷி சொன்னதை எடுத்து காமிச்சு பெருமாள் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கும் போது இந்த விபீஷண கைவிட முடியுவாங்க. இது கூட பரவாயில்ல, கண்டு மகரிஷி சொன்னது இருக்கட்டும், ஒரு புறா செஞ்சுதேங்கிற ஒரு புறாவானது சரணாக தரக்ஷணம் பண்ணி காமிச்சதே என்னால செய்ய முடியலையே, வேலையா அது செய்வனகள். இதுதான் வேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்த பெண் புறாவை கையில பிடிச்சுட்டான் வேட, ஒரு நாள் நல்ல குளிர், நல்ல காற்று, ஆகாரம் கிடைக்காமல் இருக்கிறவன், கடைசியில மழை வேற, ஒரு பெண் புறா ஒண்ணு அவன் கையில மாட்டின்னு இருக்கும், அதை கையில எடுத்துட்டு அவன் ஒரு மரத்தடியில வந்தவன், அப்பா இன்னைக்கு இங்கே இருக்க வேண்டியதுதான், இதுதான் சரணம் அப்படின்னா, அது அந்த மரத்தடியில தான், அந்த மரத்துல தான் இந்த ஆண் புறா இருக்கு, இந்த புறா இருக்கக்கூடிய இடம் இது, அங்க வந்திருக்கான அப்பா இதுதான் கதி நமக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண் புறா என்ன நினைக்கிறதா, சரி நம்மளை கத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தரணும். ஆனா அவன் கையில பார்த்தானா இந்த பெண் புறாவை பிடிச்சு வச்சிருக்கான் ஆகாரத்துக்கா. அப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்சா, அப்ப அந்த பெண் புறா சொல்றது, நம்மத்துக்கு வந்திருக்காரு, இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அசித்தி தேவோபவா, இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நம்மத்துக்கு வந்திருக்காருன்னா சரணாகத்தான் அர்த்தம். என்ன சரணம் அப்படின்னா இடம்னு அர்த்தம், நம்ம இடத்துக்கு ஆகத்தான் வந்திருக்காரு, நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு, அதனால இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வேடனுக்கு குளிர் போகிறதுக்காக நிறைய சுள்ளி எல்லாம் கொண்டு வந்து தீ மூட்டி அவனை குளிர் காய வச்சு, ரொம்ப பசியா இருக்கே ஆகாரம் கிடைச்சா பரவாயில்லன்னு அந்த வேடன் நினைக்கும் போது, அந்த புறா அந்த அக்னிய வரம் வந்து தானே அக்னிக்குள்ள விழறான், அவனுக்கு ஆகாரம் மாறுதான் புறா. தன்னுடைய அந்த பெண் புறாவை பிடிச்சின்னு வந்த சத்துருவே ஆனாலும் சரி, ஆண் புறா வந்து அவனுக்கு தன் உடம்ப கொடுத்து அவனுக்கு அர்ச்சனை பண்ணிச்சு. கபோதோ வானர சிரேஷ்ட கிம் புனர் மத்விதோ ஜனஹா சகித தமாகதம் கபோதோ வானர சிரேஷ்ட கிம் புனர் மத்விதோ ஜனஹா அப்படிங்கிற ஒரு கபோதம், ஒரு புறா செஞ்சதை என்னன்னு செய்ய முடியலையே, ஒரு மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காராம் பெருமாள். சுக்ரீவன் கிட்ட சொல்ற, புறா செய்த தர்மம் என்னால செய்ய முடியலையப்பா அப்படிங்கிற, அதனால சரணாகத ரட்சணம் பண்றதுக்கே மேலையார் செய்வினர்கள் தான், ராமனே அதைத்தான் எடுத்து காமிக்கிறார். அப்படின்னா எங்க கிட்ட நீ கேள்வி கேட்பானே, என்ன பிரமாணம்னா மேலையார் செய்வினர்கள், கண்ணன் பார்த்தான், சரி சரி இருக்கட்டும் மேல வேண்டியதெல்லாம் கேளுங்கோ அப்படின்னா, மார்கழி நீராட்டத்துக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்றோம், வேண்டுவேன கேட்டியே எங்களுக்கு என்ன வேணும்னா வரிசையா எடுக்கிறார். முதல்ல சங்கங்கள் வேணும், நாங்க பஜனை பண்ணிட்டு போகணும், அதுல முன்னாடி சங்கு ஊதனம், நாங்க கோஷ்டி வருதுங்கிறத காமிக்கிறதுக்காக. எப்படிப்பட்ட சங்கம் வேணும்னா, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள், உன்னுடைய பாஞ்சசன்யம் மாதிரி சங்கம் வேணும், அதுல ஒரு ஆசை கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்துல. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, லோகத்தை எல்லாம் நடுங்கும்படி சத்தம் போடக்கூடிய, அதாவது விரோதிகள் காதுல நடுக்கம் வர மாதிரி இருக்கணும், ஆசிரியர்கள் காதுல சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இருக்கணும், அப்படிதானே சங்கம் இருக்கு. கண்ணனுடைய பாஞ்சஜன்யம் அப்படிதான் இருக்குமா, மகாபாரத யுத்தத்துல பாஞ்சஜன்யத்தை எடுத்து நாதம் பண்ணானா பாண்டவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், கௌரவர்களுக்கெல்லாம் அப்பவே ஹிருதய காதம், ஹார்ட் அட்டாக், பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டானேன்னு அப்பேவா முடிஞ்சிடுவா, முடிஞ்சுட்டான்னு வியாசர். சகோஷோ தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது, கண்ணன் எடுத்து பாஞ்சஜன்ய பிரணாதம் பண்ணும் போதே அவளுடைய ஹிருதயங்கள்லாம் பிளந்து போச்சு, அவளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தாயிடுச்சு, முதல் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, இன்னும் ரெண்டு மூணு தாங்குவான் பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது தான் அர்ஜுன் கொடுக்குற அட்டாக், முதல்ல கண்ணன் பாஞ்சஜன்ய நாதத்துல முதல் அட்டாக் கொடுத்துட்டான்னு வியாசர். அப்படி ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து, பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், நாதமும் இருக்கணும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும், பால் போல வெள்ளையா இருக்கணுமா, பால் போல வெள்ளையா இருக்கணுங்கிற இவளுக்கு பால் தானே தெரியும் பாவம், பாலண்ட வண்ணத்து உன் பாஞ்சகன்யமே போல்வன சங்கங்கள், அதே மாதிரி இருக்கக்கூடிய சங்கம் நிறைய வேணும். பொய்ப்பாடுடையனவே அல்ல, பரந்த விஸ்தாரமான சங்கங்கள் மாத்திரம் இல்ல, பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறை, பெரிய பறை வேணும், நிறைய இடமுடைய பெரிய பறை, சங்கமாவது பக்கத்துல இருந்தாதான் காதல் விடும், பறை வச்சு அடிக்கும் போது தூரத்துல இருக்கவா காதல்லாம் வேணும், எங்க கோஷ்டி வந்துட்டு இருக்கு. சால பெரும் பறையே, கண்ணனே ஒரு பறை வச்சு அடிச்சுட்டு போனான் கூத்தாடும் போது, அந்த மாதிரி ஒரு பறை வேணும், உன்னுடைய நீ அடித்த பறை மாதிரி எங்களுக்கு பறை வேணும், பறையெல்லாம் அடிச்சு கூத்தாடி குடத்து மேல குடங்கள் எடுத்து ஏற விட்டு, ஒரு குடம் அது மேல ஒரு குடம் அது மேல ஒரு குடம் இதெல்லாம் வச்சிருந்து கழுத்துல பறையை கட்டிட்டு அவன் நர்த்தனம் ஆடிண்டு குடக்கூத்து ஆடினு வரான் அவன் கண்ணன். இதை பார்த்துதான் பெண்கள் எல்லாம் மோகிச்சு போற வழக்கம். ஆறாரண சொல்லி ஆடு மதுகண்டுங்கிற திருமங்கி ஆழ்வார், ஒரு பெரிய பறைய கட்டிட்டு எனக்கு சமமா யார் ஆடுவான்னு சொல்லிட்டே வரானா. அது வாராயோ என்றார்க்கு சென்றேன் என்வையில் வினையால் காராறு மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் அப்படிங்கிற ஒரு பெரிய பறைய எடுத்து நீ ஆடிந்து வரும்போது அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேனே அது நான் பண்ண தப்புங்கிற அதுக்கப்புறம் அவங்கிட்டயே மோகிச்சு விழுந்தேன். அந்த மாதிரி சால பெரும் பறையே உன்னுடைய பெரும் பறை வேணும். பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னா பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் வேணும். இந்த கோஷ்டியில மனுஷால் தானே முக்கியம். இதெல்லாம் காட்டலும் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினா மாதிரி எங்களோட சேர்ந்து பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் வேணும். கோல விளக்கே அப்படின்னா அழகான விளக்கு வேணும் எங்களுக்கு. விளக்கு கோஷ்டியில முன்னாடி விளக்கு பிடிச்சுன்னு போவார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்தெல்லாம் பார்க்கலாம். காஞ்சிபுரத்துல கருட சேவையில பஜனை கோஷ்டி 100 கோஷ்டி வரும் பெருமாள் பின்னாடி. பாகவதர்கள் கோஷ்டி, பல்லாண்டு பாடுறவர்கள் கோஷ்டி, பெருமாள் முன்னாடி பெருமாளுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்த கோஷ்டி, பெருமாள் ஏழ்வர், பெருமாள் பின்னாடி வேதபாராயண கோஷ்டி, அது முடிஞ்ச உடனே பஜன் கோஷ்டி. 100 கோஷ்டி வரும், 10 பேரா நிறைய பேர் வருவா, தனித்தனி கோஷ்டியா இருக்கும். எல்லாரும் இந்த வாத்தியமும் வச்சிருப்பாள், கோல விளக்கே விளக்கு வச்சிருப்பாள், கொடியே கொடி வச்சிருப்பாள், இந்த ஆண்டாள் மாலைமணி வந்தாலும் என்னென்ன சொல்லிருக்காரோ எல்லாத்தையும் வச்சுட்டு வருவாள். பார்க்கலாம், இன்னைக்கு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கலாம். எங்களுக்கு விளக்கு வேணும் கையில, அந்த விளக்கு எடுத்துட்டேதான் அவன் பஜனை பண்ணுவான். பறை வச்சிருப்பார், சங்கம் வச்சிருப்பார். கோல விளக்கே கொடியே விதானமே, ஒரு கொடி வேணும். ஏன்னா நாங்க வந்துட்டு இருக்கோங்கிறது எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும் தூரத்திலிருந்து. விதானமே, மேல விதானம் வேணும். ஏன்னா பனிக்காலம், பனிக்காலத்துல பனி தலையில வந்து விழுந்ததுன்னா மறுநாள் பஜனை பண்ண முடியாது. ஒரு நாள் வந்தால் மறுநாள் ஜலதோஷம் வந்து விழுந்துட்டான்னு ஆகக்கூடாது. அதனால கோல விளக்கே கொடியே விதானமே இதெல்லாம் கொடுங்கிறார். சங்கங்கள் வேணும், பறை வேணும், பல்லாண்டு இசைப்பார் வேணும், கோல விளக்கு வேணும், கொடி வேணும், விதானம் வேணும். வரிசையா ஒண்ணு ஒன்னே கேட்டுண்டா கண்ணனே ஆணு வாய புழக்கிறான். ஏதோ ஒண்ணு கேட்பா ரெண்டு கேட்பா, வித்யா கேட்டுன்னு போயிட்டே இருக்காளே நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா ஆளி நிலையாய் அருள். நீ ஆளி நிலையனாச்சே, ஆலய நிலை கண்ணன் கிட்டதான கேட்கணும். நாங்க யார்ட்டையும் போய் கேட்கலையே. ஆலய நிலை கண்ணன் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன். அப்ப இதை சிருஷ்டிக்கிறது உனக்கு காரியமா, இல்ல இதை கொடுக்கறது உனக்கு பெரிய காரியமா? உலக மொத்தத்தையும் சிருஷ்டிச்சவன் ஆச்சே அப்படின்னு குறிப்பால் காமிக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திரசாயில கண்ணன் வடபத்திரசாயியா இருக்கான் கண்ணன், ஆளிநிலை பெருமானா இருக்கானா, அவனை மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் இதை சொல்றாருன்னு சொல்லுவா. கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய், ஆளிநிலையாய் அருள், நீ அனுகிரகம் பண்ணலாம்பா. மாலே அருள், மணிவண்ணா அருள், ஆளிநிலையாய் அருள், அழகான விஷயம். மாலே அப்படின்னா வியாமோகமானவனே, பிரேமமே வடிவானவனே, நீ அனுகிரகம் பண்ணணும். என்னால எப்படி அனுகிரகம் பண்ண முடியும், எனக்கு சக்தி இருக்கான்னு கேட்டா ஆளி நிலையாய் அருள். அதாவது பெருமாள் கிட்ட சரணாகிதி வந்துச்ச, ரெண்டு விஷயம் பெருமாள் கிட்ட இருக்கு. ஒன்னு காருணிகத்துவம், ரெண்டாவது சர்வசக்தத்துவம். இந்த ரெண்டும் இருக்கிறவங்க கிட்டதான் சரணாகிதி பண்ணணும். ஒருத்தன் எல்லாம் செய்யறதுக்கு சக்தி இருந்தும் கருணை இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட சரணாகிதி பண்ணி காரியம் இல்லை, நடக்காது. கருணை இருந்தா தானே நீ ஏன் கிதி எனக்கு பலனை கொடு அப்படின்னா அவன் விறப்பான் இருந்தான்னா. பணக்காரனே இருந்தாலும் கோடீஸ்வரன் கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கிறோம்னோ இல்ல கல்யாணத்துக்கு கேட்டு வாங்கிட்டு போறோம்னு வச்சுப்போம். கருணை இருக்கிறவனா இருந்தா நம்ம போனா பலன் கிடைக்கும். எடப்போ போனா 5 ரூபாய கொடுத்து அனுப்புறவனா இருந்தா பிச்சைக்கார மாதிரி, இப்ப அவங்கிட்ட போக வேண்டாம். இல்ல ஒருத்தருக்கு கருணை நிறைய இருக்கு, ஐயோ நீங்க கஷ்டப்படுறீங்களே உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அவன் நம்ம காட்டிலும் தரித்திரன் அப்படின்னா அவங்கிட்ட போயிட்டு நமக்கு காரியம் நடக்காது. அப்ப பலனை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும், பலனை கொடுக்கறதுக்கு ஔதாரியம் காருண்யம் இருக்கணும். இது ரெண்டும் யார் இருக்கட்டோ அவங்கிட்டதான் போய் சரணாகிதி பண்ணணும். இது ரெண்டு பிரதான். அது இந்த பாசுரத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் வதன் போது மாம் அப்படின்னா என்ன கேட்டா காருணிகத்துவம். எங்கிட்ட என்ன வந்து சரணாகிதி பண்ணுங்கோ நான் காப்பாத்தேன், அவ என்ன வந்து காருணிகத்துவம். அகந்த்வா அப்படின்னா அகங்கிறான், நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது சர்வசக்தத்துவம், எனக்கு அந்த சக்தி இருக்கு நான் காப்பாத்துறேன். பகவான் கிட்டதான் ரெண்டும் இருக்கும். அதனால ஆளிநிலை யாய் அருளேனும் ரெம்பாவாய் அப்படின்னு அவங்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஆளிநிலை கண்ணனுடைய சேவை தாசிய தாமிர தலவு தாத்தா சரணம் சுப்பிரதிஷ்டிதம் பிரயத்தே நவயாமோத்ரா கிரகித்வாக்கியபிமந்ததௌ அப்படிங்கிறார் மார்க்கண்டேய. மகாபாரதத்துல மார்க்கண்டேய சமஸ்யா பர்வம்னு ஒரு இடம், ஸ்ரீமத் பாகவதத்திலையும் மார்க்கண்டேய சரித்திரம்னு ஒண்ணு கடைசியில் இருக்கு. மார்க்கண்டேயர் என்றும் 16 பேர் அவருக்கு யமனுக்கு வசமாகாதவர், எப்பவும் இளமையோடையே இருக்கக்கூடியவர். அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு கேட்டா, பரமசிவன் ஆராதிச்சு அப்படி வாங்கினார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா இந்த மகாபாரதத்தை பார்த்தாலும் சரி, இல்ல பாகவதம் பார்த்தாலும் சரி, பகவானுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அக்னியர்க்க குரு விப்ராத்மசு அர்ச்சையன் சந்தேயோர் ஹரிம் ஆராதையன் ஹிருஷிகேசம் ஜிக்கே மிருத்யும் சுதுர் ஜெயம் வரும். பாகவதத்தை பகவான ஆராதனம் பண்ணியே மிருத்யுவை ஜெயிச்சுட்டா மார்க்கண்டேய. 16 வயசுதான் அவருக்கு போட்டு இருந்தது, எவன் வந்துட்டான் பிடிக்கு வரான், ஆனா இவரு ஜெயிக்கிற எப்படின்னு கேட்டா பகவான ஆராதனம் பண்ணி அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. எப்படி அக்னி அர்க்க குரு விப்ர ஆத்மசு, அக்னி ரூபத்துல பகவான் ஆராதனம் பண்றாராம், சூரிய ரூபத்துல இருக்க பகவான் ஆராதனம் பண்றாராம், ஆச்சாரிய ரூபத்துல இருக்க பகவான் ஆராதனம் பண்றாராம், சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய பகவான் ஆராதனம் பண்றாராம். இப்படி ஆராதனம் பண்ணி ஜிக்யே மிருத்யும் சுதுர் ஜெயம், மிருத்யுவை ஜெயிச்சுட்டாருன்னா அது மாத்திரம் இல்ல, பிரம்மா பிருகுஹு பவஹா தக்ஷஹா பிரம்ம புத்திராஸ்த ஏபரே தேனாசன் அதிவிஸ்மிதாகனு வரும். இந்த பாட்டு பரமசிவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா, என்ன இது, யோகத்துல அவன் யமனுக்கு பயந்து போய் அவன் வாயில போய் விழற வந்தான், ஆனா பெருமாளை தியானம் பண்ணி ஆராதனம் பண்ணி யமன்கிட்டேன்னு தப்பிச்சுட்டாரே, இது என்ன ஒரு ஆச்சரியம், எங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு தேனாசன் அதிவிஸ்வ பிரம்மாவும் ஆச்சரியப்பட்டார், பரமசிவனும் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அந்த மார்க்கண்டேயருக்கு அதுக்கப்புறம் பரமசிவனே வந்து சேவை கொடுத்தார் அப்படின்னு பாகவதத்துல வரும். மகாபாரதத்துல என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த மார்க்கண்டேயரே நேர வந்து தன் கதைய தர்மபுத்தருக்கு சொல்ற. அப்போ இவர் ரொம்ப நாள் தபஸ் இருந்தார், பெருமாள் வந்து பிரத்யட்சமாயி என்ன வரம் வேணும்னு கேட்டார், நீரே பிரத்யட்சமா இருக்கும்போது எனக்கு என்ன வரம் வேணும் ஒண்ணு வேண்டாம் ஏதாவது கேளுன்னார். அப்ப மார்க்கண்டேய கேட்டார், உம்முடைய மாயையை நாம் பார்க்கணும், உம்முடைய ஆச்சரியமான லீலை இருக்கோ இல்லையோ அது பார்க்கணும்னார். பெருமாள் பார்த்த பெருமாளுடைய லீலைகள்லயும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது எது அப்படின்னு கேட்டானா, சம்ஹாரமும் சிருஷ்டியும் தான், அது அளவு ஆச்சரியம் எதுவுமே கிடையாது, லோகம் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணியிருக்கார். அப்போ மார்க்கண்டேயர் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த சம்ஹாரம் நடந்துட்டு இருக்கு சரின்னுட்ட, அதுக்கான சமயம் வரைச்ச சம்ஹாரம் நடக்கும்போது மார்க்கண்டேயருக்கு எல்லாம் பிரத்யக்ஷமா தெரியும்படி பண்ணிட்டார் பெருமாள். அப்போ மொத்தமும் பகவானுடைய திருவயிற்றில் போயிட்டு இருக்கு, லோகம் மொத்தம் பிரளயாரணங்கிற ஒரே சமுத்திரமா இருக்கு, மார்க்கண்டேயர் மாத்திரம் தான் இருக்கு, அவருக்கே பயமா போயிட்டான், யாருமே கிடையாது, ஒரு ஜந்து கிடையாது, ஒரு சேத்தனமோ ஒரு அச்சேத்தனமோ ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஜலம் ஜலம் ஜலம் ஜலம் மட்டும்தான், அல அப்படியே பொங்கறது ஜலத்துல மார்க்கண்டேயர் மாத்திரம் இருக்க. கண்ணுக்கு நேரம் இருக்கும்போது எல்லாமே போயிடுது, ஒரு வஸ்து பாக்கி இல்லாமல் எல்லாம் போயிடுது, பிரளயம்னா என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சுது, இதுதான் பகவானுடைய மாயையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆல மரம் வந்தது, ஆல மரத்துல ஒரு ஆல இலை, அதுல கண்ணன் இருக்கான், அவன் திருவயிற்றுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த ஜலமும் போயிட்டு இருக்கு, எல்லாம் அவன் வாய் வழியா உள்ளுக்குள்ள உலகமுண்ட பெருவாயாங்கிற மாதிரி அவன் வாய் வழியா அவன் வயிற்றுக்குள்ள மொத்தம் போயிட்டு இருக்கு. மார்க்கண்டேயர் பார்த்துட்டு இருக்க ஆச்சரியம், அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்தார், எட்டி பார்த்தா இவரும் அதுக்குள்ள போயிட்டார், கண்ணனுடைய வாய்க்குள்ள போயிட்டார், உள்ளுக்குள்ள போய் உள்ள பார்த்தா உள்ள சகல லோகங்களும் இருக்கு திருவயிற்றுல. அதுக்கப்புறம் பெருமாள் ஒரு மூச்சு விட்டார், வெளியில வந்துட்டார். மார்க்கண்டேயரே எல்லாம் பார்த்தாச்சானா, என்ன இப்படிப்பட்ட ஆச்சரியம், மார்க்கண்டேயர் வெளியில வந்தப்புறம் பகவானுடைய இந்த லீலைகள்லாம் பார்த்து பிரமிச்சு போனவர். இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, அது அவரே சொல்றார், சச்ச தாமிர தலவு தாத்தா சரணவும் சுப்பிரதிஷ்டிதும், அந்த சின்ன குழந்தையா இருந்தோ இல்லையா ஆள் இல்லையில, ஆலை இலையே ரொம்ப சின்னது, அதுல ஒரு குழந்தை இருக்குன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த குழந்தையினுடைய திருவடிய அழகான திருவடி, பிரயத்தே நமயாமூர்த்னா கிரகித்வா ஹ்யபிவந்ததௌ, அந்த திருவடியை என் சிரஸ்ல வச்சுண்டேங்கிற மார்க்கண்டேய தர்மபுத்திரகிட்ட, அந்த திருவடியை தான் என் சிரஸ்ல வச்சுட்டு நான் ஆனந்தப்பட்டேன், சேவிச்சு ஆனந்தப்பட்டேங்கிற. அப்படி மகாசக்தனாயிருக்கிறவன் நமக்கு சரணம் அப்படிங்கறத காமிச்சுட்டு மார்க்கண்டேயர் அடுத்தது சொல்றார், தர்மபுத்திர கிட்ட, அதோ அன்னைக்கு ஆளு நிலையில பார்த்தேனே அவன் தான் இவன் அப்படின்னு கண்ணனை காமிக்கிறார். அவன் தான் இவன், நீங்களும் இவன் திருவடியை போய் பிடிச்சுக்கோங்கோ, உங்களுக்கும் அதுதான் க்ஷேமம். மார்க்கண்டேயர் உபதேசம் பண்ண அதுக்கப்புறம் பாண்டவர்கள் மொத்த பேரும் திரௌபதியோட கூட போய் கண்ணனை சரணாகதி பண்ணாள் அப்படின்னு மகாபாரதத்துக்கு. கச்சத்வமேனம் சரண்யம் சரணம் புருஷ ரிஷபாக திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ருர் ஜனார்தனம். அவ அன்னைக்கு பண்ண சரணாகதிக்கு பலனாக தான் மகாபாரத யுத்தத்துல கண்ணன் முன்னாடி வந்து நின்று அவளை ஜெயிக்க வச்சு ராஜ்யத்தில் உட்காந்து வைக்கிறான். அதுக்கு காரணமா அமைஞ்சதே இந்த மார்க்கண்டேயருடைய இதுதான். அதுக்கும் காரணமா அமைஞ்சது ஆளிநிலை திருவாளுடைய சரித்திரம் தான். அதைத்தான் ஆண்டால் இங்க சுட்டி காமிக்கிறது. ஆளிநிலையாய் சரணாகதி பண்ண போறார். அதனால ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய், அது மாத்திரம் இல்ல, இப்படி மொத்தத்தையும் உங்ககிட்ட வந்து கேட்கிறோமே, சால பெரும்பரியே பல்லாண்டு சேப்பாரே பாஞ்சஜன்யமே போலுன சங்கங்கள் கேட்கிறோமே, கொடுக்க முடியுமான்னு கேட்டா ஆளிநிலையாய் உங்ககிட்ட இதைத்தான் கேட்கணும், உங்ககிட்டதான் இதை கேட்கணும், ரெண்டுமே இருக்கு. அதாவது இத்தனை வஸ்துக்களையும் கேட்கணும் அப்படின்னா கண்ணன் கிட்டதான் கேட்க முடியும், வேற யாராலையும் இத்தனை கொடுக்க முடியாது. வேற யார்ட்டு போய் பாஞ்சஜன்யம் கூட கேட்க முடியுமா? ஏத்த பாஞ்சஜன்யம் இருக்கு. அப்போ உங்ககிட்டதான் இதெல்லாம் கேட்க முடியும், இல்ல பல்லாண்டு சேப்பாரு கொடுக்கும் கேட்க முடியுமா? இன்னொன்னு உங்ககிட்ட இதை தான் கேட்கணும். கண்ணன் கிட்ட போய் கேட்கறதும் கண்ணனுக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கணுமே தவிர ஒண்ணுமில்லாத விஷயத்த கேட்க கூடாதான் அவன் கிட்ட. ஒரு நவரத்துல சுகாச்சாரிய சொல்றார், பகவான் கிட்ட வரம் கேட்டானா ஒருத்தன், பகவான் தபஸ் பண்ணானா பெருமாள் வந்தாராம், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா எங்காத்து மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும் நானா, அவ சிரிக்கிறது தவிர வேற என்ன பண்ண முடியும்? சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவன் போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும்னு கேட்கற மாதிரி கேட்க கூடாது. ஆளிநிலையாய் ஆளிநிலையில இருக்கக்கூடியவன் சர்வலோகத்தையும் சம்ஹாரம் பண்ணி சிருஷ்டி பண்ணக்கூடியவன் கிட்ட இப்படி கேட்கணும். அவங்கிட்ட போய் தொன்னை கூட எனக்கு ஆளிநிலைய ஒரு இலை எனக்கு வேணும் கேட்க கூடாதா? நவதல புட்டே கல்பியா எஸ் பிரபோரபி தல்பதி நவ பரிபிரிடோ எஸ்யாதஸ்தாது சிரமம் சமயிஷ்யதே அடவிடபினா தஸ்யாங்கூரான அனுத்கட பல்லவானே ஸ்தபுட சடக அபேக்ஷி பிக்ஷு பிரதிக்ஷணம் ஈக்ஷதே அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஸ்லோகம் தேசிகந்துதான். ஆளின் நிலையில கண்ணன் படுத்துட்டு இருக்கான், ஆலமரத்தின் கீழே பரமசிவன் வந்து தபஸ் இருக்கார் அப்படிலாம் புராணங்கள்ல இருக்கு. அப்ப ஆலமரத்தை எப்படிலாம் இவ உபயோகிக்கிறார், ஆனா வேற ஒருத்தன் அந்த ஆலமரத்துக்கு கீழே போய் நின்று ஆலையில கிடைக்குமான்னு பாக்குறான், ஏன்னா அதை வச்சு தச்சு தொன்ன பண்ணுவான். அப்படி பெருமை இருக்கிற ஆலமரம் கூட பகவானுக்கும் ஆச்சரியமா இருக்கு பரமசிவனுக்கும் ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆலமரத்தை போய் ஒருத்தன் தொன்னைக்காக போய் யாசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா வல்லையும் தரக்கூடிய பகவான் கிட்ட இப்படிதான் கேட்கணும். எப்படி கேட்கணும் கேட்டா உன் பாஞ்சஜன்யமே போலோட சங்கங்கள், உன்னுடைய பாஞ்சஜன்யம் மாதிரி சங்கம் வேணும்னு. பகவானுடைய பாஞ்சஜன்யம் மாதிரி என்ன சங்கம் இருக்குன்னா பாஞ்சஜன்யத்துக்கு சமம் பாஞ்சஜன்யம் தான், வேற என்ன இருக்க முடியும்? அதனால அதைதான் கேட்டிருக்காரு இப்போ ஆண்டாள். குறிப்பா அது குறிப்பா சொல்ற உன் பாஞ்சஜன்யமே வேணும் அப்படிங்கறது கேட்கறதுக்கு பதில் அப்படி கேட்டுக்க, அவங்கிட்டதான் அதை கேட்க முடியும். அந்த பாஞ்சஜன்யம் மேல ஆண்டாளுக்கே அத்தனை பொறாமை இருக்கு, அது எப்படியாவது கையில வாங்கிட்டு. சங்கொடு சக்கரம் கையில் ஏந்துதல் பொன்வனை கொண்டு தருதல் அப்படிங்கிற மாதிரி சங்கம் வேணும். சங்கத்தையே கேட்கிறார், சங்கத்துக்காக பத்து பாட்டு, சங்கரையா உன் செல்வம் சால அழகியது பாஞ்சஜன்யமே நீ பண்ண பாக்கியம் என்னங்கிற. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன்னு சொன்னேன், கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திரு கமல செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ, பகவானுடைய திருவாய் எப்படி இருக்கும் கேட்கிறார் பாஞ்சஜன்யத்துங்கிட்ட. பாஞ்சஜன்யத்துடைய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டானா, வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீட்டிருந்தாய் கோலப்பெரும் சங்கே. சங்கு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டானா, பகவான் வாசுதேவனுடைய கையிலேயே நீ இருந்துட்டு இருக்கியே அப்படின்னு அதை பார்த்தா போறாம. சில பேர்கிட்ட அவ எந்த இடத்துல இருக்காளோ அதை வச்சு போறாம வரும், அவ எதை சாப்பிட்றாளோ அதை வச்சு போறாம வரும், அவளுக்கு என்ன பதவி இருக்கோ அதை பார்த்து பொறாம வரும். இது மொத்தமுமே பாஞ்சஜன்யத்துக்கு சிரேஷ்டமா இருக்கான். அது எங்க இருக்குன்னா பகவானுடைய திருக்கைகள்ல, பகவானுடைய இடது திருக்கையில அழகா குடியேறி வீற்றிருந்தாய், அங்கேயே குடியிருக்கு, கீழே இறங்கவே மாட்டேங்குது. சக்கரத்தையாவது பெருமாள் பிரயோகம் பண்றார், அவனுடைய வலது கையிலேருந்து சக்கரம் வெளியில போய் சிசுபாலன் தலையை அறுத்துட்டு மறுபடியும் திரும்பி வருது, சக்கரம் வெளியில கிளம்பி அசுரர்கள் தலையை அறுத்துட்டு திரும்பி வருது, ஆனா சங்கத்துக்கு அது கிடையவே கிடையாது, கையிலேயே வச்சிருக்கார் எப்பவுமே. அப்ப குடியேறி வீட்டிருந்தாய் கோல பெருஞ்சங்கே, சந்திர மண்டலம் போல் தாமோதரன் செவியில், தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில், மந்திரம் கொள்வாயே போலும் வரம் புரிய, இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளானே அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்ல, எத்தனை நெருக்கமா இருக்கு, எப்படிப்பட்ட பதவி அதுக்கு அப்படின்னு கேட்டானா, கண்ணனுடைய இடது கையில இருந்துட்டு கண்ணன் காதோட ரகசியம் பேசுற மாதிரி இருக்கான், அத்தனை நெருக்கமா உயர்ந்த பதவி இருக்கு. அவருக்கு ரொம்ப வேண்டியவர்னா காதுல ரகசியம் பேசுற அளவு வேண்டியவர். அந்தரம் ஒன்றின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே, கண்ணன் கிட்ட அப்படின்னா ரகசியம் பேசுற காதோட உனக்கு என்ன அத்தனை பாக்கியமா, அத்தனை வேண்டியவனா. இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏழார், உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரு, இன்னார் இனியார் என்று எண்ணுவார் இல்லைகான், மன்னாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாலும் உள்கின்றாய் பஞ்ச சன்னியமே. சாப்பிடுறது எது அப்படின்னு கேட்டானா, எம்பிரமானுடைய வாயமுதம், வாயில வச்சு சங்குபோதரப்படினால திருவாய் அமுதத்தை சாட்டிருக்க. இருக்கிற இடம் எப்படி, எப்படிப்பட்ட அந்தஸ்து, எப்படிப்பட்ட கௌரவம், கண்ணனுக்கு மந்திரம் சொல்ற மாதிரி எப்படிப்பட்ட ஆகாரம், இதெல்லாம் பார்த்தா பொறாமை. உன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளல் கடல்வன் கை காலத்தே அப்படிங்கிறார். ஆகாரம் எல்லாமே பக்கத்திலே வேறு இருக்கு. பண்பல செய்கின்றாய் பாஞ்ச கண்ணியமே, பெண்படையாறு உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். பெண்களுக்கெல்லாம் உங்ககிட்ட பொறாமை இருக்குப்பா, நீ செய்யறது நியாயம் இல்லைன்னுட்டா. ஏன்னா நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கச்சு, நீ மாத்திரம் கண்ணனுடைய கையில இருந்துட்டு கண்ணனுடைய திருவாய மதத்தை சுவச்சுண்டு பக்கத்திலே இருந்துட்டு அவங்கிட்ட ரகசியம் பேசிட்டு என்ன பண்ற, நாங்க இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கச்ச. பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் சிதையாரோ, எங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமாங்க, சண்டை போடுறார் பாஞ்சஜன்யத்தோடு கூட. ஆனால் அந்த பாஞ்சஜன்யமே வேணும்னு ஆசை இப்போ. அதனால்தான் உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் அப்படிங்கிற. இப்போ உன்னுடைய இதை போய் குடுனா கொடுப்பாளா யாராவது, வேற ஏதாவது குடுனா பரவாயில்ல, உன்னுடைய இதே குடுனா கொடுப்பாளானா, கண்ணன் கொடுப்பான். நிரஞ்சன பரமம் சாமியம் உபயிதி அப்படின்னு இருக்கு வேதம், தனக்கு சமமா ஆக்கிடுவானா. அதாவது சீதைகுண்ட லோகத்துல இங்கிருந்து சம்சாரிகளை சீதைகுண்ட லோகத்துக்கு கூட்டினு போகும்போது சாலோக்கியம் சாரூக்கியம் சாமீபியம் சாயுத்தியம்னு நாலு இருக்கு. சாலோக்கியம்னா ஒரே லோகத்துல தன்னுடைய லோகத்துக்கே அவளை கூட்டுன்னு போயிடுறான். சரி, நீங்களா சரணாகதி பண்ணியாச்சு, உபாயம் அனுஷ்டானம் பண்ணாச்சு, பூமியிலே இருங்கோ, அங்கே இருந்து அனுபவிச்சு இருக்கோங்கிறது கிடையாது. என் லோகத்துக்கு வந்துருங்கன்னு தன் லோகத்துக்கு கூட்டுக்கிறான். ஏன்னா அப்ராகிருத்தமான ஒரு லோகத்துக்கு வாங்குவோம், இந்த லோகம் மாதிரி கிடையாது இது, அது சாலோக்கியம். அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டுனது மாத்திரம் இல்லாமல் சாமீபியம் அப்படின்னா தன்கிட்ட கூட்டுக்கிறான். தன்னுடைய லோகத்திலே எங்கேயோ ஒரு மூளை இல்லைங்கல்ல, தன்கிட்ட கூட்டுண்டு அதுவும் போராது அப்படின்னு சாரூபியம் அப்படின்னா தனக்கு சமானமான ரூபம் அது கொடுக்கறான். தனக்கு எப்படி நாலு கையோ அவளுக்கும் நாலு கை மொத்தத்தையும் கொடுக்கறான். பகவானுக்கு என்ன ரூபமோ அதே ரூபம் இவாளுக்கும், அப்ராகிருதமான திவ்யமான ஒரு ரூபம் இவாளுக்கு. இந்த சரீரம் மாதிரி கிடையாது, பெருமாளுடைய திருமேனி மாதிரி ஒரு திருமேனியா அதை கொடுத்துடுறான். அதுவும் போராதுன்னு சாயுத்தியம், தனக்கு என்ன போகமோ அந்த போகத்தை கொடுத்துடுறான். பரமா ஆனந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனந்த சுரூபமான பிரம்மமானது தன்னை போலேயே அவனுக்கும் அத்தனை ஆனந்தத்தை, அபரிச்சின்னமான ஒரு ஆனந்தம், அளவிட முடியாத ஆனந்தத்தை கொடுத்துடுறான். இப்ப சாரோக்கிய சாமீப்ய சாரூப்ய சாயுத்தியான்னு எல்லாத்தையும் கொடுத்து தனக்கு சமமாவே அவன் ஆக்கிடுறானா, அதனால்தான் பரமம் சாமியம் உபயித்தின் வேதம் சொல்லுது. ரொம்ப சமம் ஆயிடுறான், வித்தியாசம் சொல்ல முடியாத அளவு அத்தனை சமம் ஆயிடுறானா, அப்படி கொடுத்து பார்க்கறது பிரம்மம் நமக்கு. அதனால கண்ணன் கிட்ட உன் பாஞ்சஜன்யமே அப்படின்னு கேட்டாலும் தப்பு கிடையாது, கண்ணன் கொடுப்பான், கொடுத்தான், கொடுக்க கூடியவன் அவன் தான். இத்தனை சாலோக்கிய சாரூக்கியம்னா வேற யாரும் கொடுக்கற, தனக்கு சமமா ஆயிட போறானும் பயப்படுறான் எல்லாரும், இந்தலாம் பயப்படுறான். நமக்கு போட்டி அவன் வந்துட்டா என்ன பண்றது, நூறு அஸ்வமேதம் யாகம் பண்ணி நமக்கு சமம் ஆயிட்டானா என்ன பண்றதுன்னு பயப்படுறாள். ஆனா அப்படி இல்லாமல் தனக்கு சமமா ஆக்கி இன்னும் இவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்க்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால ஆளின் நிலையாய் அருளையலோ ரொம்ப அவாய் அப்படின்னு நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள், திருப்பாவை விரதத்துக்கு வேண்டியதெல்லாம் இந்த பாசுரத்துல கேட்டிருக்கார். இதனுடைய சுவாபதேசமும் அதுதான், நிரஞ்சன பரமம் சாமி உபயிதி அப்படிங்கறதான் இதுல முக்கியமான விஷயம். தனக்கு சமமாக கண்ணன் ஆக்குகிறான் அப்படிங்கிறது. மாலையே மணிவண்ணான் கேட்கும் போது மார்கழி நீராடுவான். நாங்கள்லாம் சரணாகதி பண்ண போறோம். மார்கழினா மார்க்க சீர்ஷம், மார்க்க சீர்ஷம்னா உத்தமமான உபாயம்னு அர்த்தம். மார்கழிக்கு சம்ஸ்கிருதத்துல மார்க்க சீர்ஷன் பெயர். அதாவது மார்க்க சீர்ஷங்கிறதுதான் மார்கழின் மாறிடுத்து. மார்க்க சீர்ஷம்னா உத்தமமான உபாயம்னு அர்த்தம். உத்தமமான உபாயம் அப்படின்னா சரணாகதி. அதனால சரணாகதி நாங்க பண்ண போறோம். வேண்டுவன கேட்டியே, இந்த சரணாகதிக்கு என்னென்ன வேணும்? சரணாகதியா என்னன்னு கேட்டா மேலையார் செய்வனர் அழ்வாராச்சாரியர் எல்லாம் பண்ணிருக்காள், அதை நாங்களும் பண்றோம். அக்கண்ணனுக்கு சந்தோஷம். வேண்டுவன என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள். அதாவது இவருக்கு முதல்ல பிரணவத்தை உபதேசம் பண்ணணும். சங்கம் அப்படின்னா பிரணவம் அப்படின்னு முன்னாடி ஆறாம் பாட்டுல பார்த்தோம். பிரணவம் மாதிரியே சங்கம் இருக்குமா, பிரணவம் மாதிரியே துவனி இருக்குமா, பிரணவத்தினுடைய அர்த்தத்தையே காமிக்குமா? பல இடத்துல தேசியன் சொல்றார். அப்போ உன்னுடைய பாஞ்சஜன்யமே போலுள்ள சங்கங்கள் அப்படின்னா பிரணவ மந்திரம் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ண வைக்கணும். சால பெரும் பறையே அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு சொல்லக்கூடிய நாராயண நாமம் ஹரி நாமம் அதனுடைய அர்த்தங்கள் அதெல்லாம் வேணும். நாம கிரகணம் வேணும். நாராயண நாமம்னா உறக்க சொல்லணும் இல்லையா? ஹரி என்ற பேரறமம் அப்படிங்கிறார். ஹரிங்கிற சப்தத்தை உறக்க சொல்லணுமா? பேசுமின் கூசமின்றிங்கிற ஆழ்வார் உறக்க சொல்லுங்க, எல்லார் காதலையும் வேட்டும், அவனுக்கும் கொஞ்சம் பாபம் போகும். சொல்றவருக்கு பாபம் போகும் மாத்திரம் இல்ல, கேட்கிறவருக்கும் பாபம் போகும். அப்படி சொல்லணுமா? அத உச்சைகின் பாகவதத்திலே வரும், ஹரிகின் உறக்க சொல்லுன்னு வரும். ஆனா சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே அப்படின்னா எங்களுக்கு முக்கியமா சத்துக்களுடைய சகவாசம் வேணும், மகான்களுடைய சகவாசம், நல்லவாளுடைய சகவாசம் வேணும். அது இருந்தாதான் சரணாகதியே பண்ணணும்னு தோணும். எல்லாம் சத் சங்காத்து பவன் இஸ்பிருகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நடாதூரம்மாள். நம்மளுடைய கதை மாறுறதுக்கு காரணமே சத் சங்கம் தான். ஏன்னா அனாதி காலமா ஆயிரக்கணக்கில் ஜென்மங்கள்லாம் எடுத்து இப்ப ஏதோ சரணாகதி பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சத் சங்காத்து, அதுதான் மூல காரணம். நல்லவாருடைய சேர்க்கை வந்ததுன்னா பவ நிஸ்பிருகா சம்சாரத்துல வைராக்கியம் வரும், பகவான் இருக்கார் அப்படின்னு தோணும். குருமுகாத்து ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வரும், சீசம் பிரபத்யா பகவான் கிட்ட சரணாகதி பண்ண தோணும். நம்ம சுத்தி இருக்கிறவா குழந்தையா இருக்கும், பசங்களா இருக்கும் போதே நல்ல பாகவத பசங்களோட சேர்ந்து இருந்தால் அதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கும். அதனால பல்லாண்டு சேப்பாரு எங்களுக்கு வேணும். பல்லாண்டு பாடுற கோஷ்டியில குழந்தைய கூட்டுன்னு போயிடணும், அதுதான் ஆரம்பம். மொத்தத்துக்குமே ஆரம்பம் அதுதான். பல்லாண்டு சேப்பாரு கோல விளக்கே, எங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்னா ஞானம் வேணும்னு அர்த்தம். சரணாகதிக்கான ஞானம் வேணும், திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியணும், துவயத்தினுடைய அர்த்தம் தெரியணும், சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரியணும். அதனால விளக்கு பிரகாசமான கொடியே, கொடி அப்படின்னா நாங்கள்லாம் உன்னுடைய பக்தர்கள் அப்படின்னு காண்பிக்கும்படியான ஒரு கைங்கரியம் வேணும் எங்களுக்கு. கொடி எப்படி காண்பிக்கிறதோ, இவார் இன்னார் அப்படின்னு காண்பிக்கிறதோ, அது மாதிரி பாகவதர்கள் வந்திருக்காள் அப்படின்னு காண்பிக்கும்படியான அடையாளங்கள், கைங்கரிய செல்வங்கள் அதெல்லாம் எங்களுக்கு நிறைய வேணும். விதானமே, விதானம்னா மறைக்கணும். மற்ற விஷயத்திலேருந்து நம்மளை மறைக்கிறதுக்காக பணியிலிருந்து இல்ல வெயிலேருந்து எப்படி விதானம் மறைக்குமோ, அந்த மாதிரி லௌகிகத்துல சுகத்திலேருந்தோ இல்ல லௌகிகத்துல துக்கத்திலேருந்தோ நம்மளை மறைக்கும்படியான ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். சுகமும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம். துக்கம் வேண்டாங்கிறது மாத்திரம் இல்ல, சுகமும் வேண்டாம், வெயிலும் வேண்டாம், பணியும் வேண்டாம், மழையும் வேண்டாம். விதானம் எது அப்படின்னு கேட்டானா வைராக்கியம். எங்களுக்கு ஞானமும் வேணும், எங்களுக்கு பக்தியும் வேணும். கொடிங்கிறது பக்தி, கோல விளக்குங்கிறது ஞானம், விதானம் அப்படிங்கிறது வைராக்கியம். ஞானம் பக்தி வைராக்கியம் இது மூணு தான் முக்கியம். ஞான வைராக்கிய பூஷணம் தான் இருக்கு. அப்ப ஞானம் பக்தி வைராக்கியம் இது மூணும் இருந்து அதை வச்சுட்டு நாங்க போய் சரணாகதி பண்ணணும். அதனால கோல விளக்கே, கொடியே, விதானமே இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியுமா கேட்டா ஆளின் இல்லையா? அன்னைக்கு ஆதி காலத்துல சிருஷ்டி பண்ணும் போது ஜனங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தது யார்? ஒரு ரூபத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்தந்த ஜந்துக்கு வேண்டிய ஞானத்தை எல்லாம் கொடுத்தது யாரு? அந்தந்த ஜந்துக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுத்தது யாரு? அந்தந்த ஜந்துக்கு வேண்டிய கை கால்கள் எல்லாம் கொடுத்தது யாரு? அந்தந்த ஜந்துக்கு வேண்டிய உபகரணங்கள், அதாவது பசுமாடு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு வேண்டிய ஞானம் இருக்கும், அந்த பசுமாட்டுக்கு ஆகாரமான புல்லு என்னவோ அதெல்லாம் இருக்கும், மொத்தம் இருக்கு எல்லாமே. குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே பால் சாப்பிடுறது. அப்போ அப்போ பசிச்சா பால் சாப்பிடணும் அப்படிங்கிறதோ, அந்த பால் அப்படின்னா வாயை வச்சு சாப்பிடணும், வாயால சாப்பிடணும் அப்படிங்கறது, இதெல்லாம் குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுத்தா? வாய்ங்கிறது சாப்பிடறதுக்கு இருக்கு அப்படின்னா, சின்ன குழந்தை கூட கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்தா உடனே பட்டு எடுத்து வாயில போட்டுக்கும், யார் சொல்லி கொடுக்கறா? அப்போ பசி யார் சொல்லி கொடுத்தால், ஆகாரம் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தால், பயத்தை யார் சொல்லி கொடுத்தால், அழுகையை யார் சொல்லி கொடுத்தால், சிரிப்பை யார் சொல்லி கொடுத்தா? குழந்தைக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஆலி நிலை ஆய், நீ கொடுத்தது தானே. ஆனால் நீதான் எங்களுக்கு சேஷத்துவம் தெரியும்படியான பிரணவத்தையும் உபதேசம் பண்ணி, நாமத்தையும் சொல்லி வச்சு, பல்லாண்டு சேப்பாரியும் சேர்த்து வச்சு, ஞானம் பக்தி வைராக்கியம் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணி வச்சு எங்களை சரணாகதி பண்ண வைக்க வேண்டியவன் நீதான். நாங்கள் மார்கையை நீராடணும்னா அது உன்னாலதான் அமையணும் அப்படின்னு அவனை பிரார்த்திக்கிறதா இந்த பாசனம் இருக்கு. நோன்புக்கு வேண்டியது சொல்லியாச்சு, நோன்புக்கு பின்னாடி என்ன வேணும் அப்படிங்கறது அடுத்த பாட்டுல பார்க்க போறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், சதமகவன நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா, தாம்பர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து, அலகவி நிஹிதா அபிஸ்ரக்ஷ்டநாதா, விலசத்து ஹிருதிகோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹா, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.